ரோரோ அரிசா மின்னத்து ஒரு பரியாது கரா ரோரோ அரிசா மின்னத்து ஒரு பரியாது கரா ரப் தி கசம் மேத்தா தேரே நால் கின்னா பியாரி கரா ஓ ரப் தி சோ மேத்தா தேரே நால் கின்னா பியாரி கரா ரோரோ அரிசா மின்னத்து ஒரு பரியாது கரா फरियाद करा ओ रब दी कसम मैं ता तेरे नाल किन्ना प्यार करा ओ रब दी सो मैं ता तेरे नाल किन्ना प्यार करा तेरे नाल किन्ना प्यार।